మోహన్ వెంకటనాథార్య కవితాకీకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం తదాకృతి యశవాకృతి పర్యంతరాజి సరస్వతీ తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధరీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం భయగ్రీవమహం ప్రపద్యే. వందే బృందావనచరం వల్లభీజనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం. శ్రీమద్భాగవతత్తుల దశమస్కంధత్తుల ఉత్తరార్థం, அதுல கிருஷ்ணனுடைய வைபவத்தை நாம பார்த்துட்டு இருக்கோம். பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ணாலும் கூட தன்னுடைய அவதார திசையில உலகோர்கள் எல்லாரும் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை தான் அனுஷ்டிச்சு காண்பிச்சு பிறரையும் பின்பற்றும்படியாக பண்ணினார் என்பதை போன உபன்யாசத்துல பார்த்தோம். அதாவது இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாக்க, கண்ணன் பரமாத்மாவாக இருந்தாலும் கூட அந்த மனுஷனாக அவதாரம் பண்ணிருக்கிறதுனால இது ஒரு அபிநயம். ஒரு நல்ல மனுஷன் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்ற விஷயத்துல தான் நடந்து காமிச்சே ஆச்சரதி சத்ததேவ இதரோ ஜனகா அப்படின்னு சொல்றபடி பெரியவாள்லாம் எப்படி அனுஷ்டானம் பண்ணுவாளோ அந்த மாதிரிதான், அதை பின்பற்றிதான் மீதி பேரும் நடந்து கொள்வார்கள். அப்ப நாரத மகரிஷி எழுந்துள்ளின பொழுது அவருக்கு ஒரு பரம பாகவதரை எப்படி நடத்தணும், இந்த பகவத் கைங்கரியத்தை காட்டிலும் பாகவத கைங்கரியம் விசேஷமானது, இதெல்லாம் தான் தெரியப்படுத்துற அந்த நாரதருக்கு தானே எழுந்து ருக்மணி பிராட்டியோட கூட அக்ஷபாத்திய ஆச்சமனாதிகள்லாம் சமர்ப்பிச்சு தன் ஆசனத்துல இருக்கும்படியாக இருந்து உட்காரும்படியாக பண்ணி அவர் தன் கிரீட்டம் தரையில பட்டு விழுந்து சேவிச்சு இப்படி எல்லாம் பண்ற ஒரு பாகவதால் ஆத்துக்கு வந்தாக்க எப்படி நாம நடந்து கொள்ளணும்ன்றத நாம் அதை காண்பிச்சே. எதிர்ப்பி நாரதர் வந்து கண்ணன் இத்தனை பேரோட எப்படி இருந்துருக்க அதை வந்து ஒரு வேடிக்கை பார்க்கறதுக்கோசரம் வந்தேன், இருந்தாலும் கூட அந்த பாகவத தர்மத்தை அனுஷ்டிச்சு காண்பிச்சேன். அதே மாதிரி இப்ப இன்னைக்கு சொல்ல போற ஒரு விஷயம், இது கேவலம் உபன்யாசத்தை விஸ்தாரம் பண்றதுக்காக சொல்ற விஷயம் இல்லை. இது இந்த உபன்யாசம்ன்றது இந்த பாகவத உபன்யாசம் நாம கேட்கறது பெருமாளுடைய ஒரு லீலைகளை கீர்த்தனம் பண்றதே பரம புருஷார்த்தம் என்ற முறையில தான் நாம பண்றோம். அப்படி இருந்தா கூட ஒவ்வொருத்தையும் ஒரு வேதாந்த விசாரம் இருக்கு, வேதாந்த விசேஷங்கள் இருக்கிறதையும் நாமும் அப்பப்ப சேவிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி நாம எப்படி நடந்துக்கணும்ன்றதையும் உபதேசம் பண்ணுவதாக அமைஞ்சிருக்குன்றதுதான் நம்ம சொல்லணும். எப்ப பார்த்தாலும் உபதேசமே பண்ணிட்டு இருக்க முடியாது, ஆனா உபதேசம் பண்ணாதே இருக்க முடியாது. மொத்தம் கார்த்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன மாதிரி காரியம் பண்ணணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரந்தங்கள்ல நம்ம பெரியவாள்லாம் சொல்லிருக்கா. இப்போ கண்ணன் ஒவ்வொரு நாளும் எப்படி அவருடைய தைனந்தினிகமான நித்திய நித்தியம் அவர் பண்ற காரியம் என்ன அப்படின்றத பத்தி இன்றைய தினம் பார்க்க போறோம். என்ன சொல்லணும் அப்படின்னாக்க, கண்ணனுடன் ஒரு நாள், இந்த கண்ணனோட ஒரு நாள் நாம மொத்தம் கூட இருந்தாக்க அப்ப நாம என்ன தெரிஞ்சுக்குமோ அது எல்லாத்தையும் இந்த இடத்த சொல்ல சொல்ற இந்த ஒரு நாள் முழுக்க சொல்லல, ஒரு நாள்ல பாதிதான் இன்னைக்கு பார்க்கணும். இப்போ அதோஷஸ்ய பிரவருத்தாயாம் கொக்குடான் கோஜதோ சபன்ன கிரஹீத கண்ட்யா பதிபி மாதம்யோ விரஹாசுராஹ வயாம் ஸ்யருர்வன் கிருஷ்ணம் போதயந்தி வபந்தினஹ காயத் ஸ்வகில காயத் ேஷு மந்தாரவனவாயுபிஹ முஹூர்த்தந்து வைதர்பீனாமிருஷ்ய தாபிருஷ்யததிசோபனம் பரிரம்பண விஸ்லேஷாதே பிரியவாஹந்தரங்கதா பிரியவாஹ்வந்தரங்கதா. ஒரு விஷயம் நிச்சயம், எப்ப நாம ஏந்திருக்கணும் அப்படின்றத பத்தி ஆன்மீக கிரந்தங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பிராம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பிமால வேளையில நாம ஏந்திருக்கணும். அந்த பிராம்ம முகூர்த்தம் அப்படின்ற தூங்கி எழுந்து படுக்கையிலிருந்து ஏந்திருக்கிற பிரச்சனையே நாம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் பத்தி சொல்லியிருக்கா. பிரம்ம முகூர்த்தம்னா 6 மணிக்கு சூரிய உதயம்னு வச்சுக்கோங்க, அந்த 4 மணிக்கு அந்த பிரம்ம முகூர்த்தத்துல கண்ணன் ஏந்திருக்கான். பிரம்ம முகூர்த்தம் வந்துடுச்சுன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கோழி கூவுறதும் இந்த கூவல், கோழி கூவுறதுன்னா சேவல் தான் கூவும், பெட்டக்கோழி கூவாது, பெண் கோழி கூவாது. ஆகையால சேவல்லாம் கூவ ஆரம்பிக்கிறது. குக்கூட்டான் கூஜதோ சபன்னு கட்டில படுத்துட்டு இருக்கான் கண்ணன், பக்கத்துல ருக்மிணி தேவி படுத்துட்டு இருக்கா, கண்ணனை அணைச்சுண்டு படுத்துட்டு இருக்கா ருக்மிணி தேவி. இந்த சேவலனுடைய கூவல பார்த்த உடனே, கேட்ட உடனே கண்ணன் எழுந்துட போறே. இந்த கண்ணன் என்ன, பிராம முகூர்த்தம் வந்துட்டு இந்த பிராம முகூர்த்தத்துக்கு மேல தூங்கிட்டு இருக்க கூடாது, எல்லாரும் ஏந்திருக்கணும். ஆகையில அந்த அதன் பிரகாரம் அனுஷ்டானம் பண்றவர்கள அந்த கோழியை வெயிறானோ சபிக்கிறானோ. ஏண்டா சபிக்கிறான் அப்படின்னா, விஹித கண்டியா பதிபி மாதவியோ விரகாதுராக, கண்ணன் ஏந்த அனுஷ்டானத்துக்கு போயிட போறாரு, இவ்வளவு சீக்கிரம் இது கூப்பிட்ட கோவி கூப்பிட்ட. ஆகையால என்ன பண்றது, அந்த கோழிகளை சபிக்கிறாள். வயாம் செருருவன் கிருஷ்ணம் போதையந்தீவ வந்தினகா, இந்த பட்சிகள்லாம் கூவுறதான், கூவினாக்க கண்ணனை எழுப்புறதாக இருந்துருக்கு சொல்லிட்டு விஷயம். கண்ணனை எழுப்பச்சு இந்த பட்சிகள் விடமாட்டேன்றதான், திருப்பி திருப்பி கூவிண்டே இருக்கான், கண்ணனை எழுப்புறதாவே இருந்துருக்கான். அதை கேட்ட உடனே ஒரு கோபம் வந்துடுறதான் ருக்மிணி பிராட்டிக்கு. அந்த பட்சிகள்லாம் நிந்திக்கிறானோ, இப்படி நாங்கெல்லாம் தன்னா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, எங்கள்ட இந்த கண்ணனை பிரிக்கிறியே அப்படின்னு எல்லாம் அதை வெய்கிற மாதிரி ஒரு பாவம். அப்போ பெருமாள் கண்ணன் பிராம முகூர்த்தத்துல எழுந்திருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்ற. முதல் முதல்ல சுப்பிரபாதம் பாடினவ விஸ்வாமித்திரன் தான். விஸ்வாமித்ர ராமரையும் லக்ஷ்மணனையும் நடத்தி அழைச்சும் போறேன். தசரத சக்கரவர்த்தியிலிருந்து என்னுடைய யஜ்ய சம்ரக்ஷணத்துக்கு, யாகங்களை சம்ரக்ஷணம் பண்றதுக்கு ராமனை அனுப்பிச்சு வையின்ன. லக்ஷ்மணன் இல்லாத ராமன் கிடையாது. ஆகையில ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் ஒரு பெரிய ஒரு விவாதத்துக்கு அப்புறமா அனுப்பிச்சு வச்சேன். ஒரு அரை மணி நேரம் அனுப்பிச்சு வச்சேன். அந்த ராஜகுமாரன் ரெண்டு பேரும் மகர்ஷி பின்னாடி நடந்து போயிட்டு இருக்காரு. ஜனங்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்க, இதுக்கு முன்னாடி ராமர் லட்சுமணன் நடந்து போயே பார்த்தது கிடையாது, தேர்ல போய் தான் பாத்திருக்காவ. அங்கிருந்து போற போயிட்டு சரையோ கரை வரைக்கும் போயாச்சு. அனந்தகரைக்கு போகணும், அனந்தகரைக்கும் போறதுக்கு எல்லாம் பார்த்து பசங்க, சின்ன பசங்க நடந்தா கால் வலிக்குமே அப்படின்ட்டு பலம் அதி பலம்னு சொல்லிட்டு அந்த பசங்களுக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்றாரு. அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணா எவ்வளவு தூரம் நடந்தாலும் கால் வலிக்காது, ஒண்ணும் தெரியாது. அந்த மந்திரத்தை உபதேசம் பண்றாரு. எல்லாம் நாழியாச்சு, சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணியாச்சு. அந்த சரையில் தீட்டத்தையே சாட்டாகி போச்சு. வேற ஒன்னும் ஆகாரம் கிடையாது, ஏதோ பழங்காய் என்ன இருக்கோ அதை எத்தையும் அங்க கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு தூங்கி போயிட்டாரு. காத்தால ஏந்திருக்கணும், எழுப்பணும். கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசாத்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம். கௌசல்யா சுப்ரஜாராம, கௌசல்யா என்று மகா தபஸ்வி, அந்த மாதிரி தபஸ்வி யாருமே கிடையாது. பதிவிரத்தையோட இருக்கிறதுனால மகா அதோட இல்லாத தசரத சக்கரவர்த்திக்கு வந்த எல்லா ஸ்ரேயஸும் அந்த கௌசல்யனுடைய பாதிவிரத்தியத்தினாலதான் ஏற்பட்டதுன்னு சொன்னா அது மிகையாகாது. அப்பேற்பட்ட கௌசல்யக்கு பிறந்தவன் பூர்வாசந்தியா பிரவர்த்ததே. பூர்வாசந்தியா பிரவர்த்ததே, சந்தியான்றது ரெண்டு வேளையும் வருது. அந்த சந்தியாகாலம் காத்தாலையும் வரும், சாயங்காலமும் வரும். சந்தியாகாலம்ன்றது அதாவது இருட்டுக்கும் பகலுக்கும் வரக்கூடிய ஒரு சந்தி. இப்ப பூர்வ சந்தி இருட்டு போய் பகல் வரப்போறது, சாயங்கால வெளில வரைச்சே அந்த வெளிச்சம் போய் இருட்டு வரப்போறது. இப்போ அந்த சன்னிவேசம் வந்துடுச்சு, அருணோதயம் ஆயிடுச்சு. பிரம்ம முகூர்த்தம் தாண்டி அருணோதயம் வந்திருக்கு. அப்பா ஏந்திருப்பா அப்படின்னு சொல்லி சொல்ற. ஏந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உத்திஷ்ட நரசார்த்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம். இப்போ நமக்குன்னு சாஸ்திரத்துல விதிக்கப்பட்டிருக்கிற சில சில கர்மாக்களை அனுஷ்டிக்கணும். கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம்னு சொல்லி சொல்ற. ஆன்மீகம் ஒரு அகத்துல செய்யக்கூடிய செயல்கள். அப்போ இது சந்தியாகாலத்துக்கு வேண்டிய நாழி அழுத்து நீ ஏந்திருன்னு எழுப்பறைய விஸ்வாமித்ரர். இப்ப பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ணாலும், கண்ணாலும் கண்ணனாக அவதாரம் பண்ணாலும், ஸ்வானுஷ்டானத்தை குறைக்காத அவர் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு தான் இருந்தே அப்படின்றது இதுல இருந்தே ஏற்படுறது. நாமளும் பிராம முகூர்த்தத்துல ஏந்திருக்கணும். ஏந்த உடனே தூக்கத்தை விட்டுட்டு ஏந்திருக்கச்சேயே சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னா, ஹரிரு ஹரிரு ஹரிரு ஹரிஹி அப்படின்னு சொல்லி ஹரிசப்தத்தை ஏழு முறை சொல்லணும். அப்படி எம்பெருமான கீர்த்தனம் பண்ணிட்டு அந்த கஜேந்திராழ்வானுடைய ஒரு அனுகிரகம், கஜேந்திராழ்வாருக்கு பெருமாள் பண்ண அனுகிரகத்தை நாம நினைக்கணும். அந்த கருடன் மேல எழுந்தருளி எத்தனையோ நாட்கள் முதலையோட கஷ்டப்பட்டு அது ஒண்ணும் இல்லாத பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணி ஆதி மூலமேன்னு கேட்ட அந்த கஜேந்திராழ்வான ரக்ஷணத்துக்காக எழுந்தொழின எம்பெருமான நாம தியானம் பண்ணணும்னு சொன்னீர்கள். கிரகஸ்தே கஜேந்திரே ரூபதி தரபசம் சாட்சியமாருஹ்யதாவன்னே மல்யூஷாவசன பரிகரஹாம் மேகம்பீர கோஷஹாம் ஆபிப்ராணோரசங்கம் தரமதிமபயம் சங்கடபோதகேஷை கௌமோதகீமப்யவது ஹரிரசாவம் ஹதாம் சம்ஹதேர்ன. அந்த கஜேந்திராழ்வனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக பஞ்சாயுதங்களோட ஏழ்றாம். ஆவிபிராணோ ரசங்கம் சரம் அசிம் அபயம் சங்கச்சாபம் சகேட்டம். சங்கம் சக்கரம் கத வில்லு கத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாயுதங்களையும் தரிச்சுண்டு அங்கேருந்து வேக வேகமா வேக வேகமா எழுந்தடுறாம். அந்த எம்பெருமான தியானம் பண்ணணும். அம்மதாம் சம்மதேர்னா, நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போக்கடிப்பதற்காக அந்த எம்பெருமான் நமக்கு ரட்சணம் பண்ணட்டும்னு பிரார்த்தனை பண்ணணும். இப்படி தூங்கி எழுந்த உடனே நாம பண்ண வேண்டிய பிரார்த்தனை இது. பிராம்மே முகூர்த்த புத்தாய வாயு உத்தாய வாரியுபஸ்பிருஷ்ய மாதவ தத்யௌ பிரசன்னகரண ஆத்மானம் தமசப்பரம். பெருமாள் என்ன பண்ணாராம், கண்ணன் என்ன பண்ணாராம், பிராம்ம முகூர்த்தத்துல ஏந்திருக்காராம். ஏந்த உடனே வாரியுபஸ்பிருஷ்யன்னு பக்கத்துல ஜலம் வச்சிருக்கேன், இந்த தீர்த்த சுத்தமான தீர்த்தம், அந்த தீர்த்தத்தால அந்த கண்ணை தொடச்சுண்டு ஆச்சமணம் பண்ணிட்டு அந்த படுக்கைக்கே உட்காந்து கொஞ்ச நாள் தியானம் பண்ணணும். தூங்கி அந்த உடனே துபேர்ல குதிச்சு கட்டிலிருந்து படுக்கையில இருந்து குதிச்சு கீழே வரக்கூடாது. அந்த ஏந்து உட்காந்து அந்த படுக்கையில உட்காந்து கொஞ்ச நாள் தியானம் பண்ணிட்டு அப்புறமா கால கீழே வைக்கணும். அந்த காலை கீழே வைக்கச்சே இடது காலம் என்ன கீழே வைக்கணும், அப்புறம் வலது காலம் வைக்கணும். இதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, எந்த காலம் எங்க வைக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிருக்கு அதுல. அப்ப தியானம் பண்ணணும். இவர் இங்க இருக்கிற தீர்த்தம் தீர்த்தத்தை கண்ணால தொடச்சிட்டு கண்ணரட்டை தொடச்சுட்டு ஆச்சமணம் பண்ணிட்டு தியானம் பண்றேரா. எப்படி தியானம் பண்றேன் அப்படின்னா, பிரசன்னகரண ஆத்மானம் தமசஸ்பரம். தமசஸ்பரம் ஆத்மானம், இந்த பிரகிருதி மண்டலத்துக்கு அப்பால் உள்ளவரான ஈஸ்வரனை தியானம் பண்றேன், பெருமாளை தியானம் பண்றேன். அவரும் யாரு, யாரும் இல்ல, கண்ணன் தான் அவரு. அந்த கண்ணனையே தியானம் பண்றேனான். ஏகம் ஸ்வயம் ஜோதிரனன்யமத்வயம் ஸ்வசம்ஸ்தயா நித்ய நிரஸ்த கல்மஷம். கண்ணன் எப்படிப்பட்ட எம்பெருமான தியானம் பண்றேன்றத பத்தி சொல்லி சொல்ற. பிரம்மாக்கியமஸ்யோத்பவநாசகேசுபிஹி ஸ்வசக்திபிஹி லக்ஷித பாவ நிர்வர்த்தம். ஏகம், அவர் ஒத்தர் தான், ஒத்தார் மிக்கார் இல்லாதவராக இருந்திருக்கிறவர். அந்த எம்பெருமானுக்கு சமமானவரோ அவரை காட்டிலும் மேம்பட்டவரோ யாரும் இல்லாதவர். ஸ்வயஞ்சோதிஹி, அவர் ஸ்வப்பிரகாசமாக இருந்திருக்கார், ஸ்வயம் பிரகாச ஸ்வரூபம். அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற எதுவும் தேவையில்லை. ஆகையால அவர் ஸ்வப்பிரகாசம் ஸ்வயம் ஜோதிஷாக இருந்திருக்கேன். அவர் தர்மாந்தர நிரபேட்சம் ஞானாந்தர நிரபேட்சமாக அறியக்கூடியவராக இருந்திருக்கிறவர். அது மாத்திரமில்ல, நித்திய நிரஸ்த கல்மஷம், எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் எந்த ஒரு தோஷத்தினுடைய சம்பந்தமும் இல்லாத இருந்திருக்கிறவர். சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமானவர். அவர் தன்னுடைய சக்தியினாலே லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டித்தவர். அவர் அந்த ஒரு பரிசுத்தமான திருப்பார்கடல்ல படுத்துருக்கிறவர். அற்புதமான திவ்யமங்கள விக்கிரகத்தோட திவ்யாபரணங்களோடையும் திவ்ய வாசத்தோட இந்த பீதாம்பரத்தை சமர்ப்பிச்சென்று உத்தமமாக எழுந்தருளி இருந்திருக்க இப்படிப்பட்ட எம்பெருமான தியானம் பண்றேனா. இப்படி தியானம் பண்ண பிற்பாடு தீட்சாமோட போனோம். நாமளும் கர்த்தால தியானம் பண்ணணும். இந்த எம்பெருமான தியானம் பண்ணச்சே பிராதஸ்மராமி பவபீதி. பவபீதி மகாஸ்தி சாந்தி நாராயணம் கருட வாகனம் அஞ்சனாபம் கிரகாபிபூத மதவாரண முக்திஹேதும் சக்ராயுதம் தருண வாரிஜ பத்ரநேத்திரம். இப்படி எல்லாம் எம்பெருமான நாம தியானம் பண்ணணும். புண்டரீகாட்சனாக இருக்கிற எம்பெருமான தியானம் பண்ணணும். பிரதம் பஜாமி பஜதாம் அபயங்கரம். யாரெல்லாம் இந்த எம்பெருமான தியானம் பண்றாளோ, தியானம் பண்றவாளுடைய பயத்தெல்லாம் போக்கடிச்சு அவளுக்கு பயம் இல்லாதவர்களாக பண்ணை. பிராக் சர்வஜன்மகித பாப பயாபனுத்தியை. ஒரு நாள் ரெண்டு நாளா எத்தனை எத்தனையோ நாட்களாக நாம எவ்வளவு பாபங்கள்லாம் பண்ணிருக்கோம், அந்த பாபங்கள்லாம் அதெல்லாம் போகும்படியாக பண்ணி. யோ கிராகபத்ர பதிதாங்கிரி கஜேந்திர கோர சோக பிரணாச மகரோது விருத சங்கத கிரகம். அந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து வந்தது, அந்த ஆபத்தை போக்கடிச்சவனாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான தியானம் பண்ணணும். அந்த எம்பெருமான் சீவைக்குண்டத்துல எப்படி எழுந்துட்டு இருக்காரோ அது கண்ணனே தியானம் பண்ணச்சே, நாம தியானம் பண்ணதுக்குமா அந்த பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தையும் திவ்யமங்கள விக்கிரகத்தையும் பெருமானுடைய அனந்த கல்யாண குணங்களையும் அந்த படுக்கையில உட்காண்டையே தியானம் பண்ணமா. இவரும் அப்படிதான் தியானம் பண்றேனா. இப்படி தியானம் பண்ணின பிற்பாடு அடுத்தது ஒரு சுத்தமான ஒரு ஜலம், அந்த ஜலத்துல போய் உற்சாய சயனை தஸ்மின்னு ஆசீனோ நேதேந்திரியா திரஸ்த நிர்விண்ண ஹிருதயா வியர்த்தம் வீட்டே கதம் வயகா. நாம ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்திருக்கிட்டு ஐயோ நம்ம நாளெல்லாம் வீணா போயிட்டேன் வீணா போயிட்டேன்னு நினைக்கணுமா. இன்னைக்கான நல்ல நாளா அமையணும், இன்னைக்கான பகவத் சேவை பண்ணணும், இன்னைக்கான பகவத் கைங்கரியம் நமக்கு பிராப்தமாகணும். இப்படி நாம நினைச்சிட்டு நிச்சயம் இயந்திருக்கணும். பெருமாளும் அதே மாதிரி நினைக்கிறேனா, இன்னைக்கு நல்ல நாளாக ஆகணும். இந்த குட் மார்னிங் சொல்றாள் அந்த மாதிரி நினைச்சுக்கணும் போல் இருக்கு. இங்கேயும் இன்னைக்கு நல்ல நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லி அந்த கடந்த காலங்கள் அது எப்படி அமைஞ்சதோ அதை காட்டுல இன்னும் நல்ல நாளா இது அமையணும்னு அர்த்தம் இருக்கு. இப்படி நாம தியானம் பண்ணிட்டு பகவத் தியானம் பண்ணிட்டு நாம ஏந்திருக்கணும்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரி கண்ணனும் பகவத் தியானம் பண்றேன். பகவத் தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் முள்ள கீழே எழுந்துக்கிறேன், எழுந்து கட்டிலிருந்து கீழே வைக்கிறேன். அந்த திருவடியை வைக்கச்சேயே என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த எந்த கால திருவடியை வைக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது இதுக்கெல்லாம் ஒரு மந்திரம் இருந்திருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லிதான் அந்த காலம் வைக்கணும். அந்த பூமியில காலை வைக்கத்தே பூமி பிராட்டிய பிரார்த்தனை பண்ணணும். நாம அந்த பூமி பிராட்டிய பிரார்த்தனை பண்ணிட்டு, அம்மா நான் ரொம்ப ரொம்ப உனக்கு சம சிரமத்தை கொடுக்குறேன் நானு, அதையில பூமி நமகான்னு சொல்லி அந்த பூமி பிராட்டிய பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த அந்த காலை இடது கால கீழே வச்சு அதுக்கப்புறமா நம்ம நடக்கணும்னு எல்லாம் ஆன்மீக கிரந்தத்துல சொல்லிருக்கு. நீ சமஸ்வான்னு பூமி பிராட்டிய பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணணும்னு. கண்ணனும் அந்த மாதிரி தான் பட்டிருக்கிற பரியங்கத்துல இருந்து கீழே இறங்குறேனா தியானம் பண்ணிட்டு. அதுக்கப்புறமா அசாப்ளுதோம்பி கிரியா கலாபம் பரிதாயசி. தீர்த்தமாடணும். தீர்த்தமாடுறதுக்கு எந்த இடத்துல தீர்த்தமாடுறது, எதுல எந்த இடத்துல பரிசுத்தமான தீர்த்தத்துல தீர்த்தமாடணும்னு சொல்லி இருக்கு. ஆகையால அந்த தீர்த்தமாத்தில தீர்த்தமாடுறான். அவ தீர்த்தமாடுத்து எந்த தீர்த்தம் பரிசுத்தமான தீர்த்தம்ன்றது தீர்மானம் பண்ணமோ இல்லையோ. சச்சமா இருக்கிற தீர்த்தம் பரிசுத்தமான தீர்த்தமா, இல்ல கங்கை யமுன மாதிரி இருக்கிற இடம்லாம் அந்த மாதிரி தீர்த்தங்கள் அது பரிசுத்தமான தீர்த்தம் சொல்றதா, எந்த தீர்த்தம் பரிசுத்தமான தீர்த்தம் அப்படின்னா, பாகவதாள்லாம் இறங்கி தீர்த்தமாடுற இடம் இருக்க துறை இருக்க அந்த தீர்த்தம், அந்த பாகவதாளுடைய திருவடி சம்ஸ்பர்சம் ஏற்பட்ட ஒரு தீர்த்தம் இருக்க அது பரிசுத்தமான தீர்த்தம்னு சொல்லி சொல்ற. வால்மீகி மகர்ஷி பரத்வாஜரோட போய் தீர்த்தமாட போறேன், பரத்வாஜர் பின்னாடி இவருடைய இந்த மரவுரியெல்லாம் எடுத்துட்டு போறச்சு எந்த இடத்துல போய் தீர்த்தமாடுறதுன்னு பார்த்தோம்னா, இந்த பரிசுத்தமான தீர்த்தம் சன்மனுஷ்ய மனோயதான்னு சொல்லி சொல்ற. நல்ல சத்துக்களுடைய மனசு எப்படி தெளிந்த நீரோடு மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இது இருக்குன்னு சொல்லி சொல்லி சொன்னார். இப்படிப்பட்ட மகர்ஷிகள் பரம பாகவதால் தீர்த்தமாடின துறை இருக்க அந்த துறையில போய் தீர்த்தமாடுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு பரிசுத்தமான இடத்துல போய் தீர்த்தமாடிட்டு யதாவிதி கிரியாங்கலாபம் பரிதாய வாசசி, தீர்த்தமாடுறதும் வெறுமையானா போய் தீர்த்தமாடக்கூடாது, யதாவிதின்னு சொல்ற தீர்த்தமாடுறதுக்கு சங்கல்பம் சொல்லிட்டு தீர்த்தமாடணும். பிராத்தஸ்நானமகம் கரிசேன்னு சங்கல்பம் பண்ணிக்கணும். அந்நிய திசிவாரி நட்சத்திரத்தை சொல்லி அந்த புண்ணிய தினமாக இருந்ததுன்னாக்கா இப்ப துலா காவேரி நாளையோட முடிய போறது துலா காவேரி ஸ்நானம். இந்த மாதிரி தினங்கள்லாம் வரிசை உதயத்துக்கு போய் அந்த பெரிய காவேரியில போன தீர்த்தத்துல புண்ணிய தீர்த்தத்துல இந்த சங்கல்பம் பண்ணிட்டு தீர்த்தம் பண்ணணும். காக்கா குருவி குளிக்கிற மாதிரி குளிக்க கூடாது, சங்கல்பம் பண்ணி தீர்த்தம் பண்ணாதான் அந்த தீர்த்தம் பண்ணதாகவே கணக்காகும். அந்த மாதிரி தீர்த்தமாடுன்ற சங்கல்பம் யதாவிதி கிரியா கலாபம்னு சொல்லிருக்கு. அதுக்கு தீர்த்தமாடுறதுக்கும் முறை இருந்துருக்கு. அந்த முறை இருக்கச்சே அது எப்படி இது பண்ணணும் தீர்த்தம் பண்ணோன்றதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற பிரகாரம் நம்ம தீர்த்தம் பண்ணோம். ஒரு நதியில தீர்த்தமாடுறோம் அப்படின்னாக்கா நதிக்கு அபிமுகமாக இருக்கணும். அதாவது நதி எந்த திசையில பிரவாகம் ஒரு பக்கம் போகும் இல்லையோ, இப்ப காவேரி கிழக்கு நோக்கி போறது, நாம மேற்கு நோக்கி தீர்த்தம் பண்ணோம், நதி வர திக்க பார்த்து தீர்த்தம் பண்ணோம். இப்ப நிலையாக இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் குளங்கள் மாதிரி இருக்கிற இடத்துல கிழக்கு நோக்கி தீர்த்தம் பண்ணோம். இப்படி எல்லாம் இதுக்கெல்லாம் சாஸ்திரத்துல வழி சொல்லிருக்கு, இப்படி இப்படிதான் தீர்த்தம் பண்ணோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்கு. கண்ணனும் அதே மாதிரி தீர்த்தமாடுறான். யதாவிதி கிரியாகலாபம் பரிதாய வாசசி, அது தீர்த்தமாடிட்டு ஸ்நானாங்கம் பண்ணணும், அங்க நதியில தீர்த்தமாடிச்சு தியானம் பண்ணணும். நாம எந்தத்துலயானா ஆத்துல உட்காந்து தீர்த்தம் பண்ணா கூட, டவர்ல தீர்த்தம் பண்ணா கூட, கங்கை சேமனை தெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்வரன் சன்னிதிபுரன்னு இந்த மகாநதிகள் எல்லாம் தியானம் பண்ணி புண்ணிய தீர்த்தத்தெல்லாம் தியானம் பண்ணிட்டு நாம தீர்த்தம் பண்ணோம். அந்த மாதிரி கண்ணனும் தீர்த்தம் ஆடுறாராம். தீர்த்தம் ஆடிட்டு பரிதாய வாசசி, வேட்டி உடுத்திக்கிறது, அடுத்தது வேட்டி உடுத்திக்கணும் இல்லையோ, அந்த வேட்டி புடவை முடிக்கச்சே அதுக்கும் ஒரு முறை இருக்கு. அந்த வேட்டி இருக்குன்னாக்கா அந்த வேட்டி அப்படியே எட்டு உடுத்திக்கூடாது, அந்த வேட்டிக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த கொடியில இருந்து எடுக்கணும். எடுத்த பிற்பாடு அந்த வேட்டிய அப்படியே அது எட்டு உடுத்திக்கூடாது, அதை உதறணும். உதறத்துக்கு ஒரு மந்திரம் அவதூதகம் பிரதிஸ்வான்னு சொல்லி அதை உதறணும். அதை உதறிட்டு சூரியன் உதயமாய் தீர்த்தம் பண்ணுவோம்னா சூரியனுக்கு காமிக்கணும். சூரியனே உதயமால அதுக்கு முன்ன தீர்த்த மாட்டோம்னாக்க சூரியன் ஸ்தானத்துல ஒரு தீபம் இருக்குமோ இல்லையோ, அந்த தீபத்துக்கு அந்த அதை பிரதர்சனம் பண்ணணும், அந்த வேட்டியை பிரதர்சனம் பண்ணணும், அதை காண்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த வேட்டியை ஒட்டிக்கணும். இது புருஷாளுக்கு மந்திரம் சொல்லணும், ஸ்திரீகள் அந்த மந்திரம் சொல்லட்டா கூட இந்த கிரியாக்கலாப்பம் எல்லாருக்கும் சொல்லியிருந்தான். அந்த வேட்டி புடவை இருந்தோன்னா அந்த புடவை அப்படியே எடுத்து ஒட்டிக்கூடாது, அதை ஒரு வாட்டி உதறிட்டு ஒட்டிக்கணும். அதே மாதிரி அதை வெளிச்சத்துல காண்பிச்சுட்டு ஒட்டிக்கணும். அதுக்கப்புறமா இது வாசசி பரிதாய, இந்த சந்தியாவந்தநாதிகளுக்கெல்லாம் யோக்கியமான ஒரு வாசஸ்து. எல்லா சமயத்திலயும் எல்லா இதையும் பண்ண முடியாது. இப்பெல்லாம் சுத்தமான ஒரு வைதிகமான காரியத்தெல்லாம் பண்ணச்சே அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு காரியம், அந்த மாதிரி துணிகளை தான் நாம உபயோகப்படுத்தணும். அதான் சொன்ன யதாவிதி கிரியாகலாபம் பரிதாய வாசதி சக்கார சந்தியோபகமாதி சத்தமஹா. அதுக்கப்புறம் சந்தியாவந்தனம் பண்றது, கண்ணனும் சந்தியாவந்தனம் பண்றேன். சந்தியாவந்தனத்துல தியானம் பண்றவர் ஆதித்ய மண்டல அந்தர்வர்த்தியான ஸ்ரீமன்னாராயணன் தான், இவரே தான் அவர். அப்படி இருந்தாலும் கூட உலகத்தாரெல்லாமும் அனுஷ்டிக்கணும்ன்றதுக்காகவே கண்ணனும் சந்தியாவந்தனம் பண்றான். இப்படி சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹுதானலகன்னு உபாசனம் பண்றது, பிரம்மச்சாரியா இருந்தா சமிதாதானம் பண்றது, கிரகஸ்தாளா இருந்தா உபாசனம் பண்றது, அக்னிஹோத்திரம் பண்றது. இந்த அக்னிஹோத்திரத்தெல்லாம் பண்ணிட்டு பிரம்ம ஜஜாப வாக்கியதா இந்த சந்தியாவந்தனம் முடிச்ச பிற்பாடு அஷ்டாட்சரம் சரமஸ்லோகம் துவயம் இன்னும் மீதி மந்திரங்கள் என்னென்ன மந்திரங்கள் உபதேசமா இருக்கோ அந்த மந்திரங்கள் எல்லாவற்றையும் ஜபம் பண்ணணும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அப்படி ஜபம் பண்ணச்சே வாக்கியத்தகான்னு சொல்லிருக்கு, மௌனமாக ஜபம் பண்ணணும். வம்பளந்துண்டே பேசிண்டே எல்லாம் ஜபம் பண்ணக்கூடாது. ஸ்திரீகளுக்கும் ஜபம் விதிச்சிருக்கு. அவளுக்கு உபதேசம் பண்ணப்பட்ட மூலமந்திரம் சரமஸ்லோகம் துவயம் இதெல்லாம் வந்து நிச்சயம் அவளும் ஜபம் பண்ண வேண்டியவாள் தான். இப்படி தான் ஜபம் பண்ற மூலமாக இப்படி மௌனத்தை கடைபிடிச்சு அவர் ஜபம் பண்றதுனா அப்படி ஜபம் பண்ண பிற்பாடு இருக்கும். உபஸ்தாயாக்க மத்தியந்தம் தற்பயித்வாத்மனக்கலாக சூரியோதயம் ஆற வரைக்கும் இப்படி ஜபம் எல்லாம் பண்ணிட்டு இருந்துட்டு சூரியோதயம் ஆன உடனே உபஸ்தானம் பண்றது. அப்புறமா இவாள் எல்லாம் இப்படி பண்றதே யாரு, இவாள்லாம் யாரு அப்படின்னா தேவதைகள் எல்லாமும் பூஜை பண்றோம். தேவதைகள் எல்லாம் பெருமாளுடைய அம்சம். ஆத்மனக்கலாகான்னு சொல்லி சொல்ற கண்ணன் தன்னுடைய ஒரு அம்சமாக இருக்கிற தேவதைகளுக்கும் அவர் பூஜை பண்ற. அதாவது தேவான் ரிஷின் பித்ரின் சந்தர்ப்பயத்வா அப்படின்னு சொல்லிருச்சு சாஸ்திரத்துல. சந்தியாவந்தனம் பண்ண பிற்பாடு தேவ ரிஷி பித்ரு தர்ப்பணம்ன்றது பண்ணணும். இந்த தர்ப்பணங்கள் எல்லாம் பண்ணிட்டு விருத்தானு விப்ரானு அனத்தியத்த ஆத்மவான் அங்க பெரியவாளா இருக்காள், அவளை போய் சேவிக்கிறது. சந்தியாவந்தனம் பண்ண உடனே பெரியவாளை சேவிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் அந்த ஊர்ல யாருக்கெல்லாம் இவருக்கு பெரியவாளா இருக்காளோ அத்தனை பேரையும் சேவிப்பேரா. இப்படி சேவிச்ச பிற்பாடு வெளியில வருவேன். அப்போ வெளியில வரத்தே பிராமணாலாம் நிறைய பேர் சந்தியாவெல்லாம் பண்ணிட்டு கண்ணனை பாக்கிறதுக்கோசரம் காத்துட்டு இருப்பாளா. அந்த காத்துட்டு இருக்கிறச்சே அவளுக்கெல்லாம் நிறைய கோதானம் பண்ணுவேறா. எப்படிப்பட்ட பசுவை தானம் பண்ணுவேன்னா தேனூனாம் ரிப்பசிங்கூடாம் சிங்காணாம் சாத்வீனாம் மௌத்திகசுரஜாம் பயஸ்வினீனாம் கிருஷ்டீனாம் சுவசானாம் சுவாசசாம் ததௌ ரௌப்யக்குரங்கிராணாம் சௌமஜினம் சௌபஜின திலைஸ்தாம் அலங்கிருதேப்யோ விப்ரேப்யாஹ பத்மம் பத்மம் தினே தினே. ஒவ்வொரு நாளும் பண்ணுவேன். ஒரு மாடு தானம் கோதானம் பண்ணச்சு எப்படிப்பட்ட கோவை தானம் பண்ணணும்ன்றத சொல்லி சொல்றேன். அந்த மாடுக்கு வெறும் மாடா தானம் பண்ணக்கூடாது. அந்த மாடு கொம்பு இருக்கும், அந்த கொம்புல கொப்பி போடுவா. அந்த கொப்பி தங்கத்தினாலான கொப்பியோட இருக்கான். அந்த துஷ்ட மாடு முற்ற மாடெல்லாம் தானம் பண்ணக்கூடாது. சாதுவா இருக்கக்கூடிய மாடு தானம் பண்ணணுமா. அந்த மாட்டுக்கு தானம் பண்ணச்சே அதுக்கு மேல ஒரு அந்த மாட்டுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி அதோட அந்த முக்தால பட்டு போட்டு அதெல்லாம் தட்டுல போட்டு மாட்டை வந்து தானம் பண்ணணும். பால் நல்லா நிறைய பால் கறக்கிற பாலா மாடா கறக்கணும். பால் கறக்கிறதா இருந்தா கூட கழப்பசுவை கொடுக்கூடாது. கிருஷ்டினாம்னு சொல்லி சொல்ற கிருஷ்டின்றது தலச்சன் கண்ணு. ஒரு கண்ணு போட்ட மாடு முதல் கண்ணுல மாடு கொஞ்சமா தான் பலம் கொடுக்கும். ரெண்டாவது கண்ணுல இருந்து மூணாவது கண்ணுல இருந்து பார்த்தோம்னா நிறைய பால் கொடுக்கும். இதெல்லாம் கிராமத்துல இருக்கிறவளுக்கு தெரியும். அந்த மாதிரி மேல மேல விருத்தி அடைகிற மாதிரி இருக்கக்கூடிய மாடு கொடுக்கணும். அந்த மாடு சாதுவா இருக்கிற மாடுங்களும் கண்ணுக்குட்டியோட தான் மாடை தானம் பண்ணணும். வெறும் மாடை தானம் பண்ணக்கூடாது. சுவத்தானாம் சுவாசசாம் அந்த கண்ணுக்குட்டியும் கழக்கண்ணுக்குட்டியா கொடுக்கூடாது. கழக்கண்ணுக்குட்டின்னாக்க இன்னும் ரெண்டு மாசத்துல ஒரு மாசத்துல பால் மறுத்து போற மாதிரி கண்ணுக்குட்டிய கொடுக்கூடாது. அந்த கண்ணுக்குட்டியை கொடுக்கச்சேயே இப்போ ஒரு இதுக்கு அந்த 10-20 நாள் ஒரு மாசத்துல போட்டு இன்னும் பல நாட்கள் அந்த மாடு பால் கறக்குற மாதிரி இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்குட்டியோட இருக்கக்கூட மாடை கொடுக்கணுமா. இப்படி இதோட கொடுக்கறதோட மாத்திரம் இல்ல, பால் கறக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், அது நல்ல பாத்திரம், அந்த பாத்திரத்தோட கொடுக்கணுமா. பால் கறக்குற பாத்திரத்தோட மாத்திரம் இல்ல, இந்த மாட்டை கொடுத்துட்டா மாட்டை ரட்சணம் பண்ணமே அவன் அந்த பிராமணன் ரட்சணம் பண்றதுக்கு 6 மாசம் 1 வருஷம் ரட்சணம் பண்றதுக்கு எவ்வளவு ரூபாய் செலவாகுமோ அந்த ரூபாயும் சேர்த்து கொடுக்கணுமா. இவ்வளவு பெருசு தானம் பண்ணோம், நாம கோதானம் மனசு இதுக்கு இப்ப எல்லாரும் என்ன பண்ணிடுறா, கோதான கோதான பிரதிநிதி நாரி கேளுதானு கரிசேன்னு ஒரு தேங்காயை போட்டுட்டு ஏமாத்திடுறோம். நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது கோதானம்னாக்க இவ்வளவு விசேஷம் சொல்லிருக்கு. அலங்கிருதேப்யா விப்ரேப்யா தினே தினே, ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி எல்லாம் தானம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிருக்கு. நமக்கெல்லாம் என்ன பண்றது, நம்மள என்ன பண்ணக்காரன, நம்மளால என்ன தினமா தானம் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த சந்தியாவதனம் பண்ண பிற்பாடு அபிகமன காலத்துல நாம கோக்ராசம் கொடுக்கறதுன்னு ஒண்ணு. கோக்ராசம் கொடுக்கறதுன்னா ஒரு கட்டு கொஞ்சம் பேரும் ஒரு கை நிறைய ஒரு பில்லு எடுத்துட்டு போய் இந்த புல்ல மாடுக்கு கொடுக்கறதுக்கு அத்தால அது கொடுத்தா அது அந்த மாடு அந்த சாப்பிட வச்சோம்னாக்கா அவ்வளவு விசேஷம். இப்ப கோக்ராசத்துக்கு புல்லுக்கு எங்க போறது அப்படின்னு பார்த்தா ஒரு வாழைப்பழமாவது மாட்டுக்கு கொடுக்கணும், பசுமாட்டுக்கு கொடுக்கணும். சந்தியாவனம் பண்ணி முடிச்ச பிற்பாடு பெரிய வெள்ளம் சேவிச்ச பிற்பாடு அந்த கார்த்தால வெள்ள இந்த மாடுக்கு கொடுக்கறதுன்றது அவ்வளவு ரொம்ப விசேஷம். கோ விப்ரதேவதா விருத்தான் குருன் பௌதானி சர்வசகா நமஸ்கிருத்ய ஆத்மகம் போதி மங்களானி தமஸ்பிருஷது. அதுக்கப்புறமா மங்களகரமான வஸ்துக்களை நாம தொடணும். மங்களகரமான வஸ்துக்கள் பூஷணங்கள் மஞ்சள் இந்த மாதிரி வஸ்துக்களை தொடணும். அதோடு இல்லாத கண்ணாடியில முகத்தை பார்க்கணும். இது ஒரு நித்தியமான ஒரு காரியம். திரமணிட்டுக்கிட்டே நெத்திக்கிட்டுக்கிட்டே கண்ணாடியில முகத்தை பார்க்கணும், அது வேற விஷயம். இப்படி போய் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு பெருமாளிடத்துல அபிகமனத்துல போய் ஆத்மசமர்ப்பணம் பண்ணிட்டு இல்ல அவபாசனம் எல்லாம் பண்ணிட்டு நாம வெளியில வரைச்சு கண்ணாடியில முகத்தை பார்த்துக்கணும். சுவாமி திருமாளிகையில ஐயா சுவாமி திருமாளிகையில ஒரு கண்ணாடி மாட்டிருக்கோம். அந்த கம்பத்துல ஒரு ஆணி எடுத்து அதுல ஒரு கண்ணாடி மாட்டிருக்கோம். அது சின்னதா இருக்கும் கண்ணாடி. சுவாமி ஐயா சுவாமி அவபாசனம் பண்ணிட்டு அங்கிருந்து வெளில வருவேன். பக்கத்துலயே அவபாசனமோட இருக்கும். அங்கிருந்து இந்த சொம்பல்ல என்னென்ன பக்கம் வச்சிருப்பேன். அந்த சொம்பு தின்ன மோடையில வரைச்சு ஒரு வாட்டி அந்த ஒரு முறை அந்த கண்ணாடியில முகத்தை பார்த்துப்பேன். நாங்களும் நினைச்சுப்போம் இப்பதானே திருமணம் இருக்கேன், அதுக்குள்ள இவர் வந்து இந்த திருமணம் எல்லாம் அவிந்தி போட்டுதான் பாக்குறாரா, இல்ல நேரம் இருக்கான்னு பாக்குறாரா, என்னத்துக்கு பாக்குறாரு தெரியலையே அப்படின்னு நினைச்சுப்போம். நிச்சயமா பார்ப்பேன் அப்படிலாம். நான் சின்ன பையனா இருக்கிட்டே இது இது என்னத்துக்கு பாக்குறாரு, நாம என்ன எப்ப பார்த்தாலுமா புருஷாலாம் கண்ணாடி பார்த்துட்டு இருக்கோம், அவர் என்னத்துக்கு பாக்குறாரு நான் நினைப்பேன். அப்புறம்தான் ஆன்மீக காலட்சேபம் பண்ண பிற்பாடுதான் தெரிகிறது இது கண்ணாடி பாக்குறது ஒரு மங்களகரமான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்ணாடி பாக்குறதாம். அதுக்கப்புறமா இது வரைக்கும் நிச்சயப்படியான காரியம். இதுக்கப்புறம் ராஜசபைக்கு போகணும். அந்த ராஜசபைக்கு போகச்சு ஆபீஸ் போறதுக்கு நாம எல்லாம் உடுப்பு உடுத்தின் போற மாதிரி அதுக்கு உண்டான பட்டு அலங்காரம் பூஷணங்கள் அதெல்லாம் போட்டுண்டு ஆத்மானம் பூஷயாமாச நரலோக விபூஷணம் வாசோபி பூஷணை திவ்யம் திவ்ய சகனுபலனம். இது உத்தமமான மாலை சந்தனம் பட்டு ஆபரணங்கள் இதெல்லாம் உடுத்துண்டு இதெல்லாம் இதெல்லாம் சபைக்கு போறேன் அவருடைய கண்ணுடைய அதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு வெளில வருவேனா. வெளில வந்தாக்க அங்க காத்தன் இருக்குமா, தேர் காத்தன் இருக்குமா. தாவத் சூதவானிய சந்தனம் பரமாத்புதம் சுக்ரீவாத்யைர் ஹயனியுக்தம் பிரணம்யாவத்திதோக்ரதஹ. அங்க சூதன் காத்தன் இருப்பா, தேரொட்டி காத்தன் இருப்பா. இது நல்ல ஒரு அங்க இருக்கக்கூடிய குதிரைகள்லாம் நல்ல குதிரை பளபளப்பளான்னு நல்லா பாக்குறதுக்கு அழகா இருக்குமா. அத்தியுதமான தேரு, அந்த தேர்ல சாரதி கீழே நின்றுண்டு நீர் பண்ண ஏறணும் அப்படின்னுட்டு அவர் அந்த கடிவாளத்தை இந்த ஒரு கையில பிடிச்சிண்டு சாரதி கீழே நின்றுருப்பானா. அந்த சாரதி அதாவது உங்களோட கார்ல ஏறினாக்க டிரைவர் உட்காந்து பெரியவாளா இருந்தாங்கனாக்க டிரைவரா இருக்கணும்னா இந்த கதவை திறந்து விட்டு இவாளை ஏற பண்ணின பிற்பாடு எல்லா கதவையும் சாத்திட்டு அப்புறம்தான் டிரைவர் உட்காரணும். இதெல்லாம் ஒரு புரோட்டோகால். அந்த மாதிரி சாரதி கீழே நின்று இருப்பானா, கீழே நின்று கடவாளுக்கு மட்டும் நின்று பிற்பாடு கண்ணன் போவேறான். போனா கண்ணனை அப்படி தூக்கி அந்த ஒரு கைலாக்கு கொடுத்து கண்ணன் மேல ஏறி அந்த தேர்ல ஏறி உட்காந்து போயிறான். அவர் சரின்னு சொன்ன பிற்பாடு கிரகித்வா பாணினா பாணும் சாரதே ரதமாருகதே. சகசியுத்தவசம்யுக்தா பூர்வாத்ரிமிவ பாஸ்கரஹ. இந்த சுவாசம் சூரியோதயத்துல எப்படி சூரியன் பிரகாசிப்பாரோ அந்த மாதிரி கண்ணன் பளபள பளபளன்னு பிரகாசிச்சுண்டு அந்த தேர்ல அங்கிருந்து வீதியில எழுந்தருளுவேனாம். எழுந்தருளி சுதர்மா அப்படின்னு பேரு அவருடைய ராஜசபைக்கு. அந்த சுதர்மான்ற ராஜசபைக்கு போய் அந்த ராஜசபையில ஏற்கனவே நிறைய பேருக்கு இவர் வர்த்தக வேணா காத்துட்டு இருப்பா. இவர் உள்ள போன உடனே மொத்த பேரும் மந்திரிமார்கள் இன்னும் பெரிய வித்வான்கள் புலவர்கள் அவெல்லாம் அங்க இருந்துட்டு இருப்பா. கவிகள்லாம் இருந்துட்டு இருப்பா. கண்ணனை எல்லாரும் பிரணாமம் பண்ணுவா. இப்படி பிரணாமம் பண்ணி இவருக்கு ஏற்பட்ட ஒரு ஆசனம் இருக்கும். அந்த ஆசனத்துல போய் அவர் உட்காந்து போயிடும். உட்காந்துட்டு அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய ராஜ காரியங்களை எல்லாம் என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவேன்னு அற்புதமாக இங்கு மகரிஷி கண்ணனுடைய தைலந்தினிக்குமான ஒரு செயல சொல்லி சொல்ற. இது எல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நாமளும் நம்மளுடைய அனுஷ்டானத்துல எந்த விதத்திலையும் குறையக்கூடாது, நாமளும் அனுஷ்டானம் பண்ணணும்ன்றதுக்காக தான் சொல்லி சொல்றேன். அந்த ரீதியில கண்ணன் காண்பிச்ச வழியில நாம எல்லாரும் நடந்துக்கணும்னு, அந்த நடந்துக்கிறதும் அந்த கண்ணனுடைய அனுகிரகம் இருந்தாதான் நடக்கும். அதுக்காக நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா கேக சிங்காய கல்யாண குலசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹான்.